ਸਤਨਾਮ ਸ੍ਰੀ ਜਨਮ ਗਵਾਈ

சபம் கோரப்பிரசாத ராக கோண சௌபதே மஹல்லா சௌதா கார பஹலா ஜே மான சித்த ஆஸ் ரக்ஹே ஹர ஊபர் தா மான சிந்த அநேக அநேக ஃபால பாயி ஹார ஜான சப கிச் ஜோ ஜியே வர்த்த ப்ரப காலியா கிச கா ஏக தில நா கவாயி ஹார திஸ் கீ ஆஸ் கீஜ மான மேரே ஜோ சப மஹ ஸ்வாமி ரஹே ஆசமாயி.